శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్ గురు పరంపరాయే నమః. నేత్య శ్లోకత్తిలే ఆకాశం ఈశ్వరన్ ఇవాళ ఔపాధిక సంబంధం, ఉపాధి ఏదో ఒక ఉపాధి ఒక కారణత్తే ఇట్టు காலம்னு ஒரு தத்துவமா இருந்துட்டு போட்டமே அப்படின்னு கேட்டுண்ட அதற்கு பதில் அடிச்சு பிடிச்சார். அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நாங்க வந்து திக்குக்கு சொன்னது அது ஸ்ருதியில சொல்லப்படல, ஆனால் இங்கேயோ ஆத்தா எல்லாம் சொல்லியிருக்கா, மகான்கள் எல்லாம் சொன்னதை வச்சுட்டுதான் நாங்க சொல்றோம். அதனால இது வந்து இது கிடையாது, ஆகாசத்தினுடைய உபாதியோ ஈஸ்வரனுடைய உபாதியோ சொல்ல முடியாது. அது மாதிரி குணாதிசுரோமணி சாட்சிகன் அவன் சொன்னதெல்லாம் கூட சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டார். இப்போ சரி நீ நாங்க வந்து உபாதியெல்லாம் சொல்லல, ஈஸ்வரனே இந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே, பகவான் இருக்கான் இல்லையா, அந்த பகவானை எல்லாரும் ஒத்துக்கிறோம், அந்த பகவான் தான் இந்த காலமா இருக்கான், பகவானே காலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்கு சிரமப்படுறது, எதுக்கு சிரமப்படுறது, எதுவும் சிரமப்பட வேண்டாம். எனக்கே காலம்னு ஒண்ணு இருக்குது, அந்த காலம் ஒரு தத்துவமா சொல்றத காட்டணும், ஈஸ்வரனே காலம் அப்படின்னு சொல்லிடுங்களேன், ஈஸ்வரனே காலம் அப்படின்னு சொல்லிட்டாக்க ரொம்ப சுலபமா போயிடும், மீதி தத்துவங்களையும் ஒத்துண்டதா மாதிரி ஆயிடுறது. அதே மாதிரி ஈஸ்வரன் தான் காலம் சொல்லிட்டதுனால ஒரு அதிருப்த தத்துவம் என்ன, காரணம் என்ன, நீ இப்படி மாதிரி சொல்லணும் எல்லாத்தையும் தான் ஒத்துணு போலாம் அது மாதிரி, ஆனால் இதை இப்படி சொல்றதுக்கு ஈஸ்வரன் தான் தத்துவம் காலம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இது அப்படின்னாக்க, பெருமாள் கீதையில சாதிக்கிற காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் ப்ரவர்த்தஹ அப்படின்னுட்டு ஸ்ரீ விஸ்வரூப தர்சனத்தை காமிக்கிற அர்ஜுனனுக்கு, ஸ்ரீ விஸ்வரூப தர்சனத்தை சொல்லும் பொழுது காலோஸ்மி நான் காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சாதிச்சுட்டேன். லோக க்ஷயக்ருத் அதெல்லாம் அப்புறம் விட்டோம், இது காலோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டேன், நான் வந்து காலமாக இருக்கிறேன் அப்படின்னு எம்பெருமானே கீதையில உபதேசம் பண்ணான இல்லையா, அதனால பகவான் தான் காலம், அது பெருமானே காலமா இருக்கட்டுமே, தனியா ஒரு தத்துவம்னு ஏன் சொல்லணும், தனி தத்துவம் சொல்றத காட்டணும், பகவானே காலம்னு சொல்லிடலாம். இது ஒரு யுக்தி. ரெண்டாவது பராசர மகர்ஷி அவரை பத்தி சொல்லும் பொழுது நீ வந்து வசிஷ்ட புலஸ்திய வரப்பிரசாதத்தை வரதேவதா பரமாத்யஞானரிடர் அப்படின்னுட்டு அடிக்கடி எந்திரமானார் ஸ்ரீபாஷ்யத்துல வேதார்த்த சங்கிரகத்துல, அத மாதிரி சுவாமி தேசியம் சாதிக்கிறது மாதிரி எல்லா இடத்துலயும் அது மாதிரி அவரை கௌரவிக்கிறார். அவர் வந்து யதாவத் தேசியசி நீ வந்து எப்படி கால பகவத் தத்துவம் இருக்கோ லோகத்துல தத்துவங்கள் பராமர தத்துவங்கள்லாம் இருக்குதோ அதனை யதாவத்தாக நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னுட்டு மகர்ஷிகள் வசிஷ்டரி வாழ்லாம் வந்து அவரை அனுகிரகிச்சிருக்கான். இவர் தாத்தா கொலு தாத்தா வாழ்லாம் அவருக்கு வந்து அனுகிரகிக்கிறான். அப்படி அனுகிரகிக்கிறதுனால அந்த யதாவத் தத்துவ ஞானம்ன்றது இவருக்கு இருக்கு, அத நீங்க சித்தாந்தத்துல ஒத்துக்கிறீங்க. பராசர மகர்ஷிக்கு அவருடைய தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாம் அனுகிரகிச்ச அதனால அவருக்கு வந்து எல்லா தத்துவ ஞானமும் கூடங்கிரகமா இருக்கு, இடம் இத்தம்னு அவருக்கு தெரியுது அப்படின்னுட்டு நீங்களே நிறைய இடத்துல சொல்றீங்க. அப்படிப்பட்ட பராசரர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்க அனாதி பகவான் காலஹா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவரே பராசரர் வந்து மைத்ரேயருக்கு உபதேசிக்கிறார், அனாதிகி பகவான் காலஹா, அனாதியான எந்திரமானே கால தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பராத்திரமானே இந்த மாதிரி சொல்லியிருக்காரா இல்லையா? அதனால கால தத்துவம் பகவான் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமே. அது இன்னொரு விஷயம் இருக்கு, இது வந்து பகவான் தான் அனைத்துக்கும் காரணம் அப்படின்னுட்டு எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதே மாதிரிதான் காலம் கூட ஒரு காரணம், அனைத்துக்கும் காலம் கூட ஒரு காரணமா இருக்கு. ஈஸ்வராதிருஷ்ட காலாது அதிவியாப்திகின்னா அறிக்கை நியாயசாஸ்திரத்துல வரும். பகவான் அவாவாளுடைய புண்ணிய பாபங்கள், அதனால உண்டான அந்த புண்ணிய பாபங்களுடைய பக்குவதா. அதே மாதிரியாக காலம், இதெல்லாம் அனைத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். இந்த பிரபஞ்சம் அனைத்துக்குமே காரணமா இருக்கிறது பகவான் அப்படின்னு இருக்கு. அந்த பகவான் நித்தியமானவன், அந்த பகவான் விபுவாக இருக்கான். அணுவா இருந்தாலும் நித்தியமா இருக்கலாம், விபுவாக இருந்தாலும் நித்தியமாக இருக்கலாம். அதனால இத மாதிரி நித்தியத்துவம் விபுத்வம் இதெல்லாம் வந்து சர்வே பகவானுக்கு இருக்கோல்லையோ, அதனால எல்லா தேகங்கள்லயும் எல்லா காலங்கள்லயும் பகவான் தான் காரணம். அதனால இப்ப காலத்தினால எது சாதிக்கப்படுகிறதோ அது அத்தனையும் எம்பெருமான் தான். அது எம்பெருமான் தான் இங்க சாதிக்கப்படுகிறது, தனியா ஒண்ணும் கிடையாது. அதனால ஏன்னா நாங்க சொல்லல, இதெல்லாம் ஸ்ருதிகள் தான் ஒத்துட்டு இருக்குது, நீயும் ஒத்துட்டு இருக்க. நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகவானாம் தான் சொன்னதுனால அவன் நித்தியன் சர்வகதம் நித்தியம் விபம் சர்வகதம் சுசூக்மம் அப்படின்னு அக்ஷர பிரம்மவித்யா சொல்றது. அக்ஷர பிரம்மவித்யில நித்தியம் விபும் சர்வகதம் அப்படின்லாம் சொல்றக்கு, எம்பெருமான நித்தியமாகவும் விபுவாகவும் சொல்றக்கு. நீ காலத்தையும் அப்படிதான் ஒத்துருக்க, காலமானது நித்தியமா இருக்கு, அது விபுவா இருக்கு அப்படின்னு நீ அங்கீகரிச்சிருக்கே. அதனால நித்தியத்துவம் விபுத்தம் அதெல்லாம் நீ காலத்துக்கு எப்படி அங்கீகரிச்சியோ, ஈஸ்வரனுக்கு அது மாதிரி அங்கீகரிச்சிருக்க. அதனால ஈஸ்வரன் தான் காலம், காலம் தான் ஈஸ்வரன், அதுவே வந்துட்டு போட்டுமே அது. அதனால நீ வந்து அதிரிக்தமாக ஒரு காலம் நீ எது கற்பிக்கணும், உன் சித்தாந்தம் தான் எங்க சித்தாந்தம், நீ என்ன சொல்லிட்ட, அதிரிக்தமா எதுவும் கற்பிக்க கூடாது. ஸ்ருதி காலத்தை சொல்லித்து என்ன வாஸ்தவம் தான், ஸ்ருதி காலத்தை சொல்லித்து அந்த காலத்துக்கு அதுதான் பகவான். அதுக்குதான் நாங்க பிரமாணம் சொல்றோம் காலோஸ்மி. பிரமாணே தன்னை வந்து காலோஸ்மின்னு தன்னை சொல்லிக்கிறார், நான் காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சாதிச்சுட்டார். நீங்க அங்கீகரிக்கக்கூடிய பராசர மகரிஷியும் அனாதி பகவான் காலக அப்படின்னு சாதிச்சுட்டார். பகவானுக்கு என்ன என்ன தர்மங்களை நீங்க சொல்றீங்களோ அந்த தர்மங்கள்லாம் காலத்துக்கு இருக்கிறதா, நித்தியத்துவம் வேகுத்தம் சர்வ காரணத்தம் அதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆகையினால பகவான் தான் காலம், பகவானை தவிர்த்து வேற எதுவும் தனியா ஒரு காலமும் கற்பிக்க வேண்டாமே. அப்படி கற்பிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அதனால பகவான் இருக்காருன்னா அதே ஒரு காலம் தனியா ஒண்ணும் வேண்டியது இல்லை அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் வருது. அதனால காலத்தை தனி தத்துவமா ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். அத நம்ம சித்தாந்தத்துல அங்கீகரிக்கல கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, காலம் அப்படின்னு சொன்னாக்க அந்த காலமாக நான் இருக்கிறேன் பகவான் சொன்னான், ஏற்கனவே சொல்றோம். பகவான் சர்வாந்தரியாமி, சர்வாந்தரியாமியா இருக்கிறதுனால நான் காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? காலத்துக்கு அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கான், காலத்தை சரீரமாக உடையவனாக எம்பெருமான் இருக்கான், காலத்துக்கு ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சரி. ஏன் அப்படின்னா நீ சொல்ற அந்த இதுலயே பகவத்கீதையிலேயே அகம் ஆத்மா குடாஷ குடாகேஷ சர்வபூதாசயஸ்தித அப்படின்னு திருமாசு வச்சிருக்க, நான் தான் ஆத்மாவா இருக்கேன், எல்லா பூதங்களையும் உள்ள போதுன்னு இருக்கேன், நான் தான் எல்லாத்துக்கும் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி நபரஸ்தி வினாயத்யாத்மயா பூதம் சராச்சரம். லோகத்துல அசையக்கூடியதோ அசைய முடியாததோ அசையாததோ எல்லா வஸ்துக்கள்லயும் நான் இருக்கிறதுனால நான் இல்லாம எதுவுமே கிடையாது அப்படின்னு இதே விபூதி ஈஸ்வர உபயோகத்துல சாய்க்கிறார் பெருமாள். அது மாதிரி விபூதி யோகத்திலையும் சாதிச்சுட்டேன். அதனால எல்லாத்தையும் எம்பிரமான் வியாபிச்சிருக்கான். எல்லாத்தையும் எம்பிரமான் வியாபிச்சிருக்கிறவன் காலத்துல உள்ள இருக்க மாட்டானா? அதனால காலத்துக்கும் அந்தரியாமி, காலத்துக்கும் ஷரீரி, காலத்துக்கும் ஆத்மாவாக எம்பிரமான் இழந்துள்ளிருக்கான். அது சொல்றதுனால என்ன விரோதம் வந்தது உங்களுக்கு? அதனால இதுதான் இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பாஷ்யத்துல ஏதாவது பிரம்மசூத்திரங்கள்ல ஆத்மத்துவ உபாசன அதிகரணம் அப்படின்னுட்டு நாலாம் அத்தியாயத்துல முதல் பாதத்துல வருது. முதல் அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் முதல் பாதம், அதுல முதல் அதிகரணம் ஆதித்த அதிகரணம், ரெண்டாவது அதிகரணம் வந்து ஆத்மத்துவ உபாசன அதிகரணம். அதுல ஆத்மாவை எப்படி உபாசிக்கணும், ஆத்மா ஜீவாத்மாவை எப்படி உபாசிக்கணும், பரமாத்மாவையும் ஜீவாத்மாவுக்கு சம்பந்தம் எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு கேட்டுனா அந்த வாக்கியம் ஆத்மே இது உபகச்சந்தி கிராகந்துச்சே அப்படின்னு சூத்திரம். ஜீவன் தனக்கு ஆத்மா எம்பெருமான் அப்படின்னு உபாசிக்கணும். அங்க வாக்கியம் எல்லாம் எடுத்திருக்க, சொம் வா பகவோ அகம், சொம் வா அகமஸ்மி பகவோ தேவதே, அகம் வா சுமதி பகவோ தேவதே அப்படின்னு வாக்கியம் எல்லாம் இருக்கு. நீ தான் நானு, நான் தான் நீ அப்படின்னு இருக்கிறது. நீ தான் நான், நான் தான் நீ. அத வந்து எப்படி சொல்லணும்னாக்க, பகவானுக்கு சரீரம் நானு, எனக்கு ஷரீரி பகவான் அப்படின்னு சொல்லிக்கணும். அங்க எப்படி உபாசிக்கணும், அந்த உபாசன ஆகாரம் சொல்லணும். மொழியோ என் உபாசனத்தினுடைய ஆகாரம் சொல்லணும், உபாசிய சுரூபம் சொல்லணும். அதுக்கு சொல்லும் பொழுது நம்ம ஆச்சாரியால் எப்படி சாதிச்சிருக்கா, தேசிகன் சாராவில அகமிதி அப்படின்னு சொல்லிட்டேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உபாசிக்கணும். அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசிக்கணும். இப்ப அகம் பிரம்மாஸ்மினா அத்வீரிய சொல்றதும் அகம் பிரம்மாஸ்மி தான், நாம சொல்றதும் அகம் பிரம்மாஸ்மி தான். ஆனா ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அத்வீரியர் சொல்ற அகம் பிரம்மாஸ்மின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மமே நான், நானே பிரம்மம் அப்படி. அதனால பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரக அப்படின்னு ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு இருக்கா. அவ அதை வச்சுட்டே அவ சொல்லிட்டு இருக்கா, ஜீவன் தான் பிரம்மம், மீதி எல்லாம் பொய், பிரம்மன் தான் ஜீவன், ஜீவன் தான் பிரம்மம், யாரும் இது கிடையாது அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அதை கொண்டு அவ வந்து இது மாதிரி சொல்ற. அதனால அபேதம், சுரூபைக்கியம், ஆத்மைக்கியம், நிர்விசேஷம், அந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் பதங்கள் எல்லாம் சொல்லி எதுவுமே கிடையாது, ஆத்மாக்கள் அனைத்தும் ஒண்ணுதான், அந்த மாதிரி அவ சொல்லிட்டு போயிட்டா. அத்வைரியம் நாம அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம். அப்ப அகம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானுடைய சரீரமாக நான் இருக்கேன், எனக்கு எனக்கு ஷரீரி எம்பெருமான். அப்ப அந்த பிரம்ம சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படுறது, அகன்றதுனால எனக்கு ஆத்மா பரமாத்மா பிரம்மம் அப்படின்னு அங்க சொல்லப்படுறது. இந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அங்க வச்சுக்கணும். இத வந்து சித்தாந்தத்துல சாதிச்சிருக்கார் எத்தனமான சூத்திரகாரர்கள் திருவுள்ளமாக இருக்கின்ற. அதனால எல்லா இடத்துலயுமே ஷரீராத்ம பாவத்தை கொண்டே இந்த இடத்துல இது மாதிரி வரும். அது ஜீவன் ஒரு ஆத்மான் பேர், ஜீவனுக்கே ஆத்மான் பேர், அவனுக்கே பரமாத்மா ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க, அப்போ காலங்கிறது ஒரு அதேதம் தானே, அதுக்கும் ஆத்மாவாக இம்பெருமான் இருக்கிறதுனால என்ன விரோதம் இருக்கு? இது வந்து ஸ்ருதி சித்தங்கள், ஸ்மிருதி சித்தங்கள் தான். அதனால எல்லாத்துக்கும் எம்பெருமானே காரணமாக இருக்கான், சரீரமா இருக்கான், ஆத்மாவா இருக்கான், ஷரீரியா இருக்கான், ஆத்மாவா இருக்கான், எல்லாமே அவனுக்கு சரீரமா இருக்கு. அதனால இந்த இடத்துல அநாதிர் பகவான் காலகா அப்படின்னு பராதர மகரிஷி அனுகிரகிச்சார். அத மாதிரி காலோஸ்மின்னு பெருமாளே தனத்தானே சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நானே காலம், காலமே நான் அப்படின்னு அர்த்தம் இல்ல, காலத்துக்கு அந்தரியாமி நான் அப்படின்னு சொல்ற. இத இன்னொரு சொல்றது, அங்கேயே பெருமாள் என்ன பண்றாருன்னா, நாலா அத்தியாயம் அஞ்சலா அத்தியாயம் தான் சில ஸ்லோகங்கள் இருக்கு. புறாபிஹஸ்வான் அப்படின்னு ஆரம்பிக்கும். புறா அப்படின்னு காலத்தை சொல்றது, அது காலத்தை சொல்றது. முன்பு விவஸ்வான் ஒரு ராஜா, அவர் வந்து மனுவுக்கு சொன்னார், வைவஸ்வதன் மனுவுக்கு சொன்னார், வைவஸ்வத மனு வந்து இப்பாவுக்கு சொன்னார், இப்படி கிரமமா அங்க வரும். இப்ப புறான்னு சொல்லிட்டாரு பெருமாள், முன்பு அப்படின்னு முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொல்றதா பெருமாள். இப்ப முன்னொரு காலத்தில் பெருமாள் சாதிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன அர்த்தம், காலம் வேற தான் வேறன்னு அர்த்தம் ஆயிடுதா இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க வந்து காலம்தான் பிரம்மம், பிரம்மம் தான் காலம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆயிடும்? அப்ப பெருமாள் ஏன் புறான்னு சொன்னார், முன்பு முன்னொரு காலத்தில் இத மாதிரி பிரம்ம வித்தியானது உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு அங்க பெருமாள் உபதேசிக்கிறார் அர்ஜுனனுக்கு. அப்போ முன்பு அப்படின்னு ஒரு காலத்தை வந்து தன்னை காட்டிலும் பிரிச்சு சொல்றாரு பெருமாள். இப்ப பகவான் வந்து நான் காலமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால காலம்தான் பகவான் சொன்னாக்க இது எப்படி பொருந்தி இருக்கும், இது பொருந்தாது. ஏன்னா தான் ஒரு முன்னொரு காலத்தில் அதை ஆரம்பிக்கிறார் பெருமானது, நிறைய இடத்துல அது மாதிரி இருக்காது. நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான் கணக்கு. சரீராத்ம பாவத்தை விட்டு சொல்லணும், இல்லாத போனாக்க இந்த காலத்தை தனியா பிரிச்சு சொல்லவே வேண்டாம், பிரிச்சு சொல்லவே வேண்டாம். அப்ப என்ன சொல்லணும், நான் தான் உபதேசிச்சேன், இது எங்கிட்ட உபதேசிச்சா அப்படின்னா வந்துடும் அது பெருமாளே காலம்னு சொன்னாக்க. அதனால அது விரோதம் இல்லையா? ஆகையினால இந்த நீங்க சொல்ற பகவத்கீதையே உங்களுக்கு விரோதமா இருக்குது. அதனால காலத்துக்கு அந்தர்யாமியாக எந்திரமானு இருக்கிறதுனால அந்த ஹேதுவனால பெருமாள் காலோஸ்மின் சாதிச்ச அதுல சரீராத்ம பாவம் தான் இங்க முக்கியம். அது இதுதான் சாமானாதிகரண்யம்னு சொல்றோம். சாமானாதிகரண்யம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், சாமானாதிகரண்யம் சாமானாதிகரண்யம் சாஸ்திரத்துல பிரயோகம் பண்றோம். சாமானாதிகரண்யம்னா தாசரதிஹி ராமஹா சீதாபதிஹி ராமஹா எப்படின்னா நம்ம வந்து ஸ்லோகம் சொல்றோம், இது சொல்றோம் வசனங்கள். இப்ப தாசரதிஹி ராமஹான்னு சொல்லச்சே தாசரதினாலும் ராமன் தான், ராமன்னாலும் ராமன் தான், சீதாபதினாலும் ராமன் தான், மூணுமே சாமானாதிகரண்யமா இருக்கு. ஒரே விபக்தி ஒரே விசேஷத்தை சொல்றது, இதுல அப்ஜெக்டிவ் மாத்திரம் வேற வேறையா இருக்கு. சீதாபதித்வம் தாசரதித்வம் அப்படின்றது விசேஷங்கள் அப்ஜெக்டிவா இருக்கு. அதே நவுனா இருக்கிறதுன்றது எதுனாக்கா ராமஹானா அப்படிங்கிறது, அந்த ராமஹானது இவைகள்லாம் அன்வயிக்கிறது. இதுக்கு பேரு சாமானாதிகரண்யம் சொல்றோம் சாஸ்திரங்கள்ல. இந்த சாமானாதிகரணி எப்படி வரும்னாக்கா ரெண்டு பதம் சொன்னு வச்சுக்கோங்களேன், கை கொடு அப்படின்னு சொல்லணும், அஸ்தம் ததாது கை கொடு அப்படின்னா மொத்தம் என்ன பண்ணாமா அஸ்தம் பாணி ததாது அப்படின்றோம். இப்ப பாணினாலும் கைதான், அஸ்தானாலும் கைதான், இது பரியாய பதங்கள். இப்ப பரியாய பதங்களா இருக்கிறது இவங்களுக்குள்ள சாமானாதிகரணி வராது. சாமானாதிகரண்யமானது பரியாய பதங்களுக்குள்ள வராது. கடக கும்பக கரகக அப்படின்னு சொல்றோம். கடக அப்படின்னாக்க பானைன்னு அர்த்தம், கும்பக அப்படின்னு சொன்னாலும் பானைன்னு அர்த்தம், அத மாதிரி கரகன்னு சொன்னாலும் பானைன்னு அர்த்தம். இந்த மூணு பதத்தையும் ஒன்னா கூட என்ன பிரயோஜனம், ஏன்னா பரியாய பதங்கள் இருக்கு. அதே கடக ரக்தோ பவதி கடக பிருஹத் பிருஹத் கடக அப்படின்னு சொன்னோம். பிருஹத் கடகன்னா பெரிய கடம், அந்த பிருஹத்வம் அப்படிங்கிறது கடத்துல அன்வயிக்கிறது. ரத்தோ கடகன்னா அந்த ரத்தத்துவம் கடத்துல அன்வயிக்கிறது, சோபா இருக்குன்றது. அதனால இந்த விசேஷணங்களும் விசேஷங்களும் சாமானாதிகாரியமா அன்வயிப்போம். இது விசேஷ விசேஷபாவம் அங்கெல்லாம். இங்க எப்படின்னாக்கா இப்போ நான் சொல்றேன், இப்போ அகம் தேவா அகம் மனுஷியா அகம் நாராயணா அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அகம் தேவா அகம் மனுஷியா அகம் பிராமணா அகம் நாராயணான்னு சொல்லச்சே சரீராத்மாவத்தை இட்டுதான். ஏன்னா இந்த மனுஷன், தேவன், நாராயணன் இப்படி இந்த பதங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் உடம்போட கூடின வாக்கிய பதத்தை சொல்றது. மனுஷத்துவம், மனுஷ தேகத்துவம் அவனுக்கு இருக்கு. அதுல சரீராத்மாவத்தை கொண்டுதான் அகம் தேவோகம், மனுஷயோகம், பிராமணோகம், சத்திரியோகம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சரீராத்ம பாவத்தை இட்டுதான் வருது. இத வந்து கீதையில பகவத்கீதையும் சரி, ஸ்ரீபாஷ்யத்திலையும் சரி, நிறைய இடத்துல சாட்சியிருக்கே பிரமாணர். அதனால இந்த சரீராத்ம பாவத்தை இட்டுதான் வரும். சில இடத்துல வேற தேசிய பாவத்தோடு வரும். நண்டி தேவதத்தா அப்படின்னு சொன்னோம், அவன் கொம்ப வச்சுட்டு இருக்கான். கொம்ப வச்சுட்டு இருக்கிற சமயத்துல தண்டி தேவதத்தகா தேவதத்தனானவன் கொம்ப வச்சுட்டு இருக்கிறவன் அப்படின்னு வந்தது. இது வந்து பிரதக்ஸ்தி உண்டு. இப்ப அந்த கொம்பை வந்தனே அவனுச்சுட்டு போங்க, கொம்ப பிடிச்சுன்னு வந்தா, கொம்ப பிடிச்சுன்னு வர சமயத்துல அவனுக்கு தண்டி தேவதத்தகா அப்படின்னு லோகத்துல பிரயோகம். அதே கொம்ப வச்சுட்டான், கொம்ப வச்சுட்டு வந்தா அனுச்சுக்கோங்க, தண்டா பிரதகஸ்தி தேவதத்தகா பிரதங்க பாஷதி அப்படின்னு சொன்னோம். தண்டம் தனியா இருக்குது, தேவதத்தம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது பிரதக்ஸ்திதி, தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க முடியும். ஆனால் தேவோகம் மனுஷ்யோகம் இந்த மாதிரி சொல்லத்தே இந்த சரீரமும் ஆத்மாவும் பிரியா அப்ரதக்ஷிதம், பிரியாம இருக்கிறதுனால தேவோகம் மனுஷ்யோகம்னுட்டு சாமான அதிகரன்னு வருது. இங்க சரீராத்ம பாவம். அதே ரத்தோகடகா நீலோகடகா ரத்தப்படக அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப விதேர்ணி பாவம், அந்த குணம் இருக்கு பாருங்க, சோப்பா இருக்கிறதுன்றது ஒரு குணம், சோப்பு குணம். அதுவும் அந்த கடத்தோடையோ அல்லது அந்த வஸ்திரத்தோடையோ பிரிக்க முடியாது, இது குணபுணிபாவம். அங்க விதேர்ண தேசிய பாவமா போயிடும். இப்ப இந்த இடத்துல காலம் ஈஸ்வரன், காலோஸ்மி அனாதிர் பகவான் காலக, இந்த மாதிரி இடத்தெல்லாம் சரீராத்ம பாவத்தை இட்டே சொல்லணும். சரீராத்ம பாவத்தை இட்டுதான் இங்க சொல்லணுமே தவிர்த்து, நீங்க வந்து சொல்ற மாதிரி காலமே பகவான், பகவானே காலம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, இது இன்னொரு விஷயம் இருக்கு. இது இந்த காலமும் அனைத்துக்கும் காரணமா இருக்கு, பகவானும் காரணமா இருக்கான். காலமும் விபுவா இருக்குது, பகவானும் விபு, காலமும் நித்தியம், பகவானும் நித்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இது ரெண்டுத்துக்கும் சாதர்மியம் இருக்கு, சாதர்ஷ்யம், ஒரே தர்மம் ரெண்டுத்துக்கு ரெண்டு பேருக்கு இருக்கு, பகவானுக்கும் காலத்துக்கும் இருக்கு. அது இருக்கிறதுனால காலம்தான் பகவான், பகவான் தான் காலம்னு சொல்ல முடியாது. அது ஐக்கியத்தை சொல்லவே சொல்லாது. ஏன்னா நமக்கு கூட நிர்திசய ஆனந்தம் உண்டு, நிர்திசயமான ஆனந்தம் நமக்கு இருக்கு, எல்லையற்ற ஆனந்தம், சிறப்பான ஆனந்தம் ஆத்மஸ்வரூபத்துக்கும் உண்டு, பகவானுக்கு இருக்கு. அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இடுவோமா, பகவான் நாமும் ஒன்னா இடுவோமா. சுவாமி சேமதிரகத்தை சாய்க்கும் பொழுது இப்போ எல்லாருமே எல்லா ஜீவராசிகளும் பெருமாளுக்கு சேஷம், பெருமாளுக்கு சரீரம், பெருமாளுக்கு தாசர்கள், ஞானஸ்வரூபம் தான் எல்லாரும், எல்லாரும் அண்ணுதான் அப்படின்லாம் இருக்கு. அப்போ நாதமுனிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டா, இது வாசி உண்டா இல்லையா? நாதமுனிகளுக்கும் நமக்கும், ஏன்னா நாதமுனிகள் அங்க இருக்க முக்தி திசையில அனுபவிச்சுட்டு இருக்க, எம்பெருமானார் ஆளுந்த சுவாமி தேசிகன் அவ இல்லாத திருநாட்டுல ஆனந்தமா இருக்காவா. இவ நம்மளும் அங்க போக வரும், நம்ம காலம் ஏதோ தேவாவதானயம்னு அங்க போற சமயத்துல ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் இருக்கு. எல்லாம் நான் அவன் பின்னாடி போயிட்டா நம்ம இப்ப போறோம், அவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனா நாம இப்ப போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருக்கும் வாசி உண்டா இல்லையா, வித்தியாசம் உண்டா அப்படின்னா, சுவாமி என்ன பண்ணிட்ட, பெருமாளுக்கு எல்லாம் பிடிக்கும் தான், ஆனால் துளசி செம்பக மாலைகள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கும் மீதி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான் இல்லையா? ஏன்னா திருத்துழாயின்றது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ரொம்ப ரொம்ப திருவிழா உப்பா இருக்கும் திருத்துறாயின்றது, எல்லாமே பெருமாளுக்கு பிடிச்சுதான், எல்லாம் அப்புறாகிருதம் தான். ஆனாலும் கூட அந்த திருத்துறாய்க்கு இருக்கிற மகிமை நீதி எல்லாத்துக்கும் வராது முடியும், உதாரணமே காமிக்கிறீங்க. அந்த மாதிரியாக நாதமுனிகளுக்கு நமக்கும் வாசி உண்டு. இப்ப முக்தி தசையில எல்லாரும் ஒண்ணும் பரமம் சாமியம் அபைதின்னு சொன்னால் கூட அது உண்டுன்னு சொல்ல முடியும். அதுவே அப்படின்னாக்க ஒரு காலம்ங்கிறது ஒரு அச்சேதனம், காலம்ங்கிறது அச்சேதனமாக அது நித்தியமா இருக்கு, அது விபவா இருக்கு, அது சர்வகாரணமா இருக்குன்னா எதை வச்சு சர்வகாரணம்ன்றது? பகவான் அந்த காலத்தை இட்டும் சில காரியங்களை பண்றான், அவ்வளவுதான். அது போய் அந்த சாதர்மியம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஒரே தர்மங்கள் இருக்குது, பகவானுக்கும் காலத்துக்கும். அதனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது தவறு இல்லையா? அதனால ஐக்கியம்ன்றது வரவே வராது, சாதர்மியமானது ஐக்கியத்துக்கு ஹேதுவா இருக்காது. அதனால சர்வகாரணத்துவம்லாம் இருந்தா கூட அவைகள்லாம் ஐக்கியத்தை கொண்டு வராது, அதனால அது தப்பு. அது அதனால இது வந்து சாதாரணமானது, சாதாரணமா தர்மம் ஒண்ணு கொண்டு ஒன்னா நம்ம கூட தான் நிச்சயமா இருக்கும், பகவான் நிச்சயமா இருக்கா நம்ம எல்லாம் ஒன்னா ஆயிட முடியாது. அதனால அது வேற இது வேறது. அதனால இங்க வந்து பேதம் தெரியுது, அது மாதிரி சாதர்மியம் இருக்கு, சாதர்மியமும் இருக்கு, பேதமும் தெரியுது. சாதர்மியம்னா ஒத்த தர்மத்தை உடையவர்கள், அதுல ரெண்டு பேருக்கும் ஒப்புமை இருக்கு, காலத்துக்கும் பகவானுக்கும் இருக்கலாம். ஆனால் பேதமும் தெரியுது சரீராத்ம பாவத்தை. அதனால இந்த இடத்துல வந்து ஐக்கியமே வராது, ஐக்கியமே வராது. அது மட்டும் இல்ல, இது வந்து பெருமாள் தன்னை பத்தி சொல்லும் பொழுது அவன் கேட்கலாம், உன்னுடைய விபூதிகள் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்க உபயோகி அப்படின்னு. பெருமாள் நான் நாம் தோசி மம திவ்யானாம் விபூதியினாம் பரந்தபன் சொல்லிட்டேன், என்னுடைய விபூதிகளுக்கெல்லாம் எண்ணிக்கையே கிடையாது அப்படின்னு பெருமாள் உபதேசிச்சுட்டேன். இப்ப எண்ணிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு பிரம்மா தக்ஷாதய காலகா அப்படின்லாம் கூட வச்சனம் வந்து விஷ்ண புராணத்துல இருக்கு, சதுர்முக பிரம்மா அது மாதிரி தக்ஷன் முதலான பிரஜாபதிகள், அதுக்கப்புறம் காலம், இவைகள் எல்லாம் பெருமானுக்கு விபூதியாக சொல்லப்பட்டிருது விஷ்ண புராணத்துலாம். அதனால இது வந்து நாங்க சொல்லல, அங்கேயே ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால விபூதி ஐஸ்வர்யமா இருக்குது அது. அதனால பிரம்மா தக்ஷாதய காலகான்ட்டு சதுர்முகம் என்ன, சதுர்முகன் பிரஜாபதி என்ன, இவானோட சேர்ந்து காலத்தையும் விபூதியா சொல்லிட்டு போயிடுத்து விஷ்ண புராணம். இப்படி சொல்றதுனால இந்த பிரம்மா எப்படி, பிரம்மான்றவர் யாரு, அவனை கொண்டுதான் நீயோனிகளை படைகின்ற நிறைநான்முகனை படைத்தவன் அப்படின்ற நம்ம ஆழ்வார். அதனால இந்த சதுர்முக பிரம்மாவை கொண்டுதான் வெஷ்டி திருட்டே பிரம்மான் பண்ற, அதனால சதுர்முக சரீரக பரமாத்மா வெஷ்டி திருட்டி கர்த்தான்னுட்டு இரண்டாம் அத்தியாயம் கடைசிய அதிகரணம் அதுல சாதிச்சிருக்க சூத்திரக்காரர். அதனால அப்படிப்பட்ட பிரம்மாவே அவர் முதலில் ஜீவன், அவருக்கு பிதாமகனே பேரு, அப்படிப்பட்ட பிரம்மாவே பெருமானுக்கு விபூதியா இருக்கான். அவன் கீழே வந்த தட்ச பிரஜாபதி முதலான வாழ்லாம் கூட பெருமானுக்கு விபூதி, விபூதினாக ஐஸ்வர்யம், அவனுடைய ஆளுமை இருக்கே பெருமானுடைய ஆளுமை, அது அத்தனையும் போறது. விபூதினா நியாமியம்னு அர்த்தம். அதனால பகவானுக்கு நியாமியங்களாக இவாழ்லாம் இருக்கான்னுட்டு ஆனானப்பட்ட சதுர்முக பிரம்மா இவாழ்லான்னு சொல்றது அது. அதனால இந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த காலத்தையும் சேர்த்து சொல்லிடுத்தது, சேர்த்து சொல்லிட்டதுனால இந்த பெருமானுடைய விபூதியாகத்தான் அவைகளை வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுனால இது நமக்கு சித்தாந்தத்துக்கு எல்லாம் சரியா போறது, சரீராத்ம பாவமும் வருது, விதேன தேசிய பாவமும் இருக்கு, அம்சாம்சி பாவமும் இருக்கு. ஏன்னா அச்சேதனங்கள் எல்லாம் அம்சங்கள்னு சித்தாந்தம், எல்லா வஸ்துக்களும் சரீரங்கள்னு சித்தாந்தம். அதனால விசேஷனமாகவும் இருக்கு அது. பெருமாள் விசேஷியன் நாம் எல்லாம் விசேஷனம், பெருமாள் பிரகாரி நாம் எல்லாம் பிரகாரங்கள், பெருமாள் சரீரி நாம் எல்லாம் சரீரங்கள். அதனால பெருமாள் சர்வனியந்தா நாம எல்லாம் சர்வாத்தனா நியாமியங்கள், எதுவுமே நமக்கு நியாமியங்கள் இல்லை, எல்லாம் நாம தான் நியாமியமா இருப்பேன் பெருமானுக்கு. இது விபூதியா சொல்லிருக்கிறது. இப்படி சொன்னதுனால இந்த இடத்துல அவெல்லாம் சொல்ற மாதிரி காலம்ங்கிறது தனி தத்துவம் அப்படின்றது உண்மை, அது பகவானே காலம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அவ ஆட்சேபிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு சமாதானம் சாதிக்கிறார். இவ பாருங்க ஸ்வகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். காலோஸ்மீதி ஸ்வகீதா கதயதி பகவான் கால இத்தியாத்தவர்யஹ ஹேதுஹு சர்வஸ்ய நித்யோ விபுரபி ச பரஹ கிம் பரேணேதி சென்ன காலாந்தர்மியாமிதாதே சகல சமுதிதஹ சம்ப்ரதீதேது பேதே சாதர்மியம் நைக்ய ஹேதுஹு சஹித விதரவத் கோஷிதஸ்தத் விபூதி அப்படின்ட்டு சுவாமி சாதிக்கிறார். இங்க அர்த்தம் பண்ணும் காலோஸ்மீதி பெருமாள் கீதையில காலோஸ்மி அப்படின்னு சொல்றாரு. காலோஸ்மி லோகக்ஷயகிருத்து பிரவிருத்தா அப்படின்னு ஸ்ரீஸ்வரூப தர்சனத்தை சாதிக்கும் காமிக்கும் பொழுது அப்போ அனுகிரகிக்கிறார் பெருமாளே. இது ஸ்வகீதா கதையதி ஸ்வகீதா பகவான் எம்பெருமானையே திருவாய் மணந்து அருளினது பகவத்கீதை. அது இத மாதிரி சொல்லுகிறது காலமாகவே தான் இருப்பதாக பெருமாள் சொல்ற. இது ஒரு யுக்தி. அதுக்கப்புறம் பகவான் காலஹா ஆனா அதில் பகவான் காலஹா அப்படின்னுட்டு ஆப்தவர்யா ஆப்தவர்யர் அதாவது பரமண மக்கள்லாம் ரொம்ப வேண்டியவர். திருமண ஞானம் சாட்சாகும் என்ன சாட்சாகும் திருமோகூர் ஆத்தன் அப்படின்னுட்டு திருமோகூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரே அவர் எல்லாருக்கும் ஆப்தன். அவருக்கு ரொம்ப ஆப்தன் யார் தெரியுமா அப்படின்னா அச்சகன் ஆப்தன் திருமோகூர் ஆப்தன் அப்படின்ட்டு திருமண ஞானம் சாதிச்சாகும். அந்த மாதிரி பராசரப்பட்ட இவர் இருக்கிற மகர்ஷி அப்படிப்பட்ட ஆப்தர் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா பராவர தத்துவங்களை அப்படி அறிந்து கொண்டவர். அதனால ஆப்த வரியாக வரியாகிட்டு ஒரு விசேகனத்தை போட்ட ஆப்த வரிய ரொம்ப சிறந்த ஆப்தர் நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நமக்கு வேண்டியவர். அப்படிப்பட்டவர் அனாதின் பகவான் காலக அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சாதிச்சிருக்கிறவர். இது ஒரு பேசு. அது மட்டும் இல்ல சே அப்படின்னு போட்டு பரஹ எம்பெருமான் சர்வஸ்ய ஜெகதஹ ஹேதுஹு அனைத்து பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கிறான். இதுதான் ஏதோ வாய்மானி பூதான் ஜாயந்தேயான் ஜாதான் தீனந்தி அதெல்லாம் நான் வந்து லட்சணம் சொல்றோம். பிரம்மன் தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம லட்சணமே சொல்றோம் பிரம்ம லட்சணம். அது எல்லாரும் அங்கீகரிச்சதுதான். அது மாத்திரம் இல்ல நித்யா விபுரபி அத மாதிரி நித்தியம் விபும் சர்வகதம் அப்படின்னு சொன்னதுனால எம்பெருமான் நித்தியனாக எழுந்து இருக்கான் விபுவாகவும் எழுந்து இருக்கான் சர்வவியாபியாகவும் இருக்கான். அந்தர் பகிர்வம் வியாப்பிய நாராயண சுதான் சொன்னதுனால அந்தர் வியாப்தி பகிர்வியாப்தி எல்லாமே எம்பெருமானுக்கு இருக்கு விபுரபி. அதனால சர்வதேசங்கள்லயும் சர்வகாலங்கள்லயும் சர்வ காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான். இதுதான் பகவான், இதுதான் காலம். அது அதனால அந்த பரமாத்மா தான் இங்க காலம்ன்றது சாதிக்கப்படுகிறது. காலம்னாலே பகவான் தான். ஏன்னா இந்த சாதர்மியம் எல்லாம் இருக்குது அது தஸ்மாத். அந்த காரணத்தினால பரையன ஒரு பகவான காட்டிலும் ஒரு தனியா ஒரு காலம் இருக்கு அப்படின்னு பரையன காலையின கிம் எதுக்கு சாதிக்கிறீங்க? ஒரு தனியா ஒரு காலம்ன்றது உனக்கு சாதிக்கணும்னா அது சாதிக்கவே வேண்டாம். அது இல்லாமலே நமக்கு தெரிஞ்சு பகவானாலே நமக்கு கிடைச்சிடுறது. அது பகவான் தான் காலம். அது அதனால எம்பெருமான் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறான். அத எல்லாரும் ஒத்துன்னு தான் ஆகணும். சர்வேஸ்வரன் இல்லாம எதுவுமே அசையாது. அதனால பகவான் தான் சர்வ நிர்வாகன் அப்படின்ட்டு இருக்குது. அதனால பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட தத்துவம்னு காலம் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னா அது தவறு. ஏன் அப்படின்னா சகலு இந்த பரமாத்மா தான் காலாந்தரியாமிதாதே கால அந்தரியாமிதா அந்தரியாமித்வம் அந்தரியாமித்வம் அப்படின்னு இருக்கு ஆதிசக்தம் இருக்கு. ஆதிசப்தத்தினால ஷரீராத்ம பாவம், அந்தரியாமித்தம் இருக்கு. ஷரீராத்ம பாவத்தினாலதான் அந்தரியாமித்தம் வந்தது. நியந்திரம் நியாமிய பாவமும் இருக்குது, அம்சாம்சிபாவும் இருக்கு, விசேன விசேஷிபாவும் இருக்குது. எத்தனை நான் ஒரு சம்பந்தம்லாம் சொல்ற பாருங்க, சொன்னா நமக்கு விரோதம் இல்லை. அதனால காலாந்தரியாமிதாரேகே சமுதிதா, காலாந்தரியாமித்வம் அந்த ஹேதுவனால காலோஸ்மி, அந்த மாதிரி அனாதிர் பகவான் காலா அப்படின்னா விளக்கமா சொல்றா. உபபிரமணங்கள் பிரமாள் காலோஸ்மின்னு சொன்னேர்னாக்கா அது காரணம் தான் அந்தரியாமியாக இருப்பதால் தான் சொல்லிருக்கிறது. அது மாதிரி ஹரீராத்ம பாவம்னா இருக்கு, அதனாலதான் சொல்லிருக்க. அப்படி சமுதிதா சமுதிதான்னு சொல்லப்பட்டவர், ரொம்ப அழகாக விளக்கப்பட்டவர் பெருமாள். அதனால காலம் பகவான் ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது, ஷரீராத்ம பாவத்தை கொண்டுதான் அதை ஒத்துக்கணும். இதுதான் சாமானாரியம் சொல்றது. இப்படி சொல்லிட்டாக்க ஷரீராத்ம பாவத்தினால பேதே சம்பதியே, பகவானுக்கும் காலத்துக்கும் வேறுபாடு இருக்கு. வேதமானது இங்க அரிய சம்பிரதியே சிறப்பாக ஸ்பஷ்டமாக அறியப்படுகிறது. அப்படி அறியப்பட்டால் ஐக்கிய சாதர்மியம், சாதர்மியம் இருக்குது பாருங்க, சர்வகாரணத்துவம், அதே மாதிரி நித்தியத்துவம், விபுத்வம் முதலானவைகள்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் சாதர்மியம். அது அந்த சாதர்மியம் ரெண்டுத்துக்கு இருக்குது. அந்த சாதர்மியமானது ந ஐக்கிய ஹேது, ரெண்டுத்துக்கும் ஐக்கியம், வேறுபாடே கிடையாது. காலம்தான் பகவான், பகவான் தான் காலம் அப்படின்னு ஐக்கிய ஹேது இல்லை. அதனால ஏகத்துவத்தை ஐக்கியத்தை சாதிக்காது. இந்த நித்தியத்துவமோ சர்வகாரணத்துவமோ எதுவும் ஐக்கியத்தை சாதிக்காது. அதனால வேறு வேறு தான். ஏன்னு நாங்க வந்து அந்தரியாமி பிராமணத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இதுதான் கடகஸ்ருதி. கடகஸ்ருதின்னு எப்படின்னு சொல்றோம், வேதஸ்ருதிகள் அபேதஸ்ருதிகள் இந்த ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க அப்ப கடகஸ்ருதி அந்தரியான ஸ்ருதிகளுக்கு கடகஸ்ருதின்னு பேர். இந்த கடகஸ்ருதியை கொண்டுதான் இந்த வேதாபேத ஸ்ருதிகளுக்கு விரோதத்தை சமணம் பண்ணணும், போக்கடிக்கணும். அதனால ஐக்கியத்தை சொல்லவே சொல்லாது, ஐக்கியமே சொல்லவே சொல்லாது. ஆக இத வந்து அப்படி நீ ஒத்துண்டேன்னா விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும். சந்திர மாதிரி முகம் இருக்குன்னு சொன்னோம், சந்திர மாதிரி முகம் இருக்குன்னா என்ன அர்த்தம், சந்திரன் எப்படி மனத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதோ ஆசலாதகரமா இருந்ததோ அந்த மாதிரி முகமும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லிட்டோம்னாக்க அது வந்து நீங்க சொல்றது பெண்ணாயிருக்கு, சாதிருஷ்யத்தை கொண்டு ஐக்கியம் சொல்லணும்னு சொல்லிட்டாக்க. அப்ப சந்திரன் தான் முகம், முகம்தான் சந்திரம் அப்படின்னு ஆயிடும். அது கிடையாது, அது வராது. ஏன்னா சாதிருஷ்யம்ன்றது ஒற்றுமையை சொல்றது, குணங்களின் ஒற்றுமையை சொல்றது. அவ்வளவுதான், நீ அவன மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா அவனையும் இவன ஆயிட மாட்டான், இவனையும் அவன ஆயிட மாட்டான். அதனால இந்த சாதிருஷ்யம் அது வந்து ஐக்கியத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டாக்க லோகத்துல சதுரிச பதார்த்தங்கள் அத்தனையும் ஒண்ணுதான் ஆயிடும். ஆனா அது மாதிரி கிடையாது, அதனால அது இல்ல. அது ஆக இது அதுல அதுல இல்ல. இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, இது வந்து பிரிக்க தேவை என்ன சொல்றேன் சுவாமி தேசிகன், இது ஜட பதார்த்தம் சொல்லிட்டேன். ஜடம்ங்கிறது பிராச்சியம் அவ்வக்த காலவு அப்படின்னு முதல்ல சொல்றேன் ஆறாவது ஸ்லோகத்துல ஆரம்பத்துல. ஜட பதார்த்தங்கள் ரெண்டு விதமா இருக்கும், ஒண்ணு பிரகிருதி இன்னொன்னு காலம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். இப்ப பிரகிருதி காலம்ங்கிறது ஜட பதார்த்தத்துல வந்துருக்கு. ஜடம்னா எது, எதுக்கு ஞானம் இல்லையோ அது ஜடமா இருக்கும், எதற்கு ஞானம் இருக்கோ அது அஜடம் சுயம்பிரகாசமா இருக்கும். அதனால இது ஜட பதார்த்தம் இல்லை, பகவான்றது ஜட பதார்த்தம் கிடையாதுன்னு அவன் சொல்லிக்கும். இதுவோ என்னது ஜடம், அது ஞானமே கிடையாது. ஞானமே இல்லாத ஒரு காலத்துல போய் இது பகவான் தான் சொன்னாக்க அப்போ சர்வைக்கியத்தம் வந்துடும் அந்த இடத்துல, அல்லது பகவானுக்கு ஜடத்தம் வந்துடும், ரெண்டும் விபரீதம், அது ஒத்துக்க கூடாது. ஆகையினால இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன இருக்கு, வயது பேதம் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த பேதம் என்ன தெரியுமோ அப்படின்னா, சகி இந்த காலமானது ததி தரவது பிரம்மா தக்ஷாதய காணகா அப்படின்லாம் பேசி, ததமுக பிரம்மா தக்ஷன் முதலான பிரஜாபதிகள் அப்புறம் காலம் இவைகள்லாம் எம்பெருமானுக்கு விபூதியாக இருக்கு, நியாயமாக இருக்கு அப்படின்னு தான் புராணாதிகள்லாம் சொல்லி போயிருக்கு. இப்போ அந்த நியாயம்னா என்ன அர்த்தம், நியந்தாவத்தனுக்கான் அவனுக்கு கீழே அடிபணிஞ்சு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், அவனுடைய ஆளுமையில இவங்கெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆளுமையில இருக்கிறதுன்னு சொன்னதுனாலேயே அவன் ஆள்பவன், இவைகள்லாம் ஆளப்படுபவைகள்னு ஆகுது. எப்பேற்பட்ட பேதம் இது, இந்த பேதம் ஒரு சதுர்முகாதிகளுக்கே இருக்கு, சதுர்முகாதிகளான ஜீவராசிகளுக்கே இருக்குது, ஒரு அச்சேதனத்துக்கே இருக்காது, அது கண்டிப்பா இருக்கும் அது அச்சேதனத்துக்கும். அதனால ததிதரவது காலத்தை காட்டிலும் வேறுபட்ட ததிதர, தத்சப்தத்தினால காலம், இதரம்னாக்க அதை காட்டிலும் வேறுபட்ட சதுர்முகன் தக்ஷாதிகள் மீதி இந்திரன் முதலான ஜீவராசிகள் எல்லாரும் எடுத்துக்கணும். அது மாதிரி பிரகிருதி மகத்து அகங்காரம் இதெல்லாம் சொல்றேன், இந்த அச்சேதன தத்துவங்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே தத் விபூதி, தத் தஸ்ய பகவத எம்பெருமானுக்கு விபூதியா இருக்குது, நியாமியங்களாக இருக்குது. இது கோஷிதா முக்தகண்டம் ஸ்பஷ்டமா அதுலயே இருக்கு, ஸ்பஷ்டமா எல்லாத்துலயும் சொல்லிட்டு போயிடுத்து எல்லாம். ஏதசிவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யாதும் ரமசோ உதர்ந்தோ திஷ்டதாம், இதமான எத்தனையோ வாக்கியங்கள் இருக்குது. எத்தனையோ வாக்கியங்கள் சொல்லும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் ஜீவராசிகளையும் நியமிக்கிறவன் எம்பெருமான் தான். அதனால சர்வ பிரசாசிதா அவன், நாம எல்லாரும் பிரசாசியங்களா இருப்போம், நியாமியங்களா இருப்போம்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால பகவானுடைய விபூதியாகவே காலன்றதுன்னா சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சொல்லப்பட்டதுனால காலம் வேற, ஈஸ்வரன் வேற, பகவான் வேற. அப்படி இருக்கிறதுனால காலமே பகவான் ஆக முடியாது, பகவானே காலமா ஆக முடியாது. அதனால கீதையில் தான் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் சரீராத்ம பாவத்தை இட்டு அந்தரியாம சுதுகளை கொண்டு நிர்வாகம் பண்ணிட்டோம்னாக்கா எல்லாம் சரியா இருக்கு. நிர்வாகம்ன்றது நாம என்னவோ கல்பிக்கல, ஸ்ருதிகளே சொல்றது, ஸ்ருதிகளே சொல்ற விஷயத்த, உபபிரமணங்கள் சொல்ற விஷயத்த நாம சொல்றோம், அவ்வளவுதான். அங்க ஸ்ருதிகள் சொல்றத நம்ம ஹேதுவா காமிக்கிறோம், அவ்வளவுதான். மொத்தத்துல பகவான் தான் காலன்ற பட்சம் தப்பு, பகவானை காட்டிலும் வேறுபட்டது காலம், அது பகவானுக்கு அடிபணிஞ்சி நியாமியமா இருக்குது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இப்ப ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். காலோஸ்மீதி ஸ்வகீதா கதயதி பகவான் கால இத்யாப்தவர்யஹ ஹேது சர்வஸ்ய நித்யஹ விபுரபி ச பரஹ கிம் பரேணேதி சென்ன காலாந்தர்யாமி தாதேஹ சகலு சமுதிதாம் சம்ப்ரதீதேது பேதே சாதம்யம் நைஹ்ய ஹேதுஹ சஹிததி தரவத் கோஷிதஸ்தத் விபூதிஹ. கவிதாத்யஜன்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ. அலியன்.